ரகசிய கனவுகள் ஜல் ஜல் என் இமைகளை கழுவுது சொல் சொல் இளமையில் இளமையில் ஜில் ஜில் என் இருதயம் நழுவுது செல் செல் முதல் பிழை போல் மனதினிலே விழுந்தது உனதுருவம் உதடுகளால் உனை படிப்பேன் இருந்திடு அரை நிமிடம் தொலைவது போல் தொலைவதுதான் உலகில் உலகில் புனிதம் பார்த்து